శ్రీమద్వేదాంతరామానుజయతి కృపయారంగిణీన్నస్తుభారం తత్సంప్రాప్తాగమాంతర్జయమనుగణం శిష్టదా పూర్ణమగ్రం శ్రేష్ఠ శ్రీరంగరామానుజమునిగరుణారభ్యమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యదివరమణం దేశకం సంశ్రయామి శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కేతేశరి వేదాంతాచార్యవర్యోనే సన్నిధత్తాం సదాహృది శ్రీ విష్ణుచిత్తకులనందన కల్పవల్లేం శ్రీరంగరాజగరిచందనయోగ దృశ్యాం సాక్షాత్ క్షమాం కరుణామణ్య శరణ శరణం ప్రపద్యే లీలాతుంగ సనగిరితటే సుప్తమద్వోహద్య కృష్ణం ఆరాధ్యం స్వం శృతి సదశిరసిద్ధమధ్యాపయంతి స్వచ్చిష్టాయాంతిజలిజలితంగాబలాత్కృత్యభుంక్తే ఉదహాతశ్రీనమిదమిదం భూయేవాస్తు భూయః అన్నవయల్గుదవయాండాలరంగస్తి అన్నజరత్వావేవల్వలయం ఇన్నిధయాల్ వాళ్ళ కొడత్తా నృత్తామాలి భూమాలి తోడి కొడత్తాళి చొల్లే తోడి కొడత్త జొడర్కొడియే గల్పావై பாடி அருளவல்ல வல்வளையாய் நாடினே வேண்டி என்ன இம்மார்த்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீஅப்பையான் எம்பெருமான் தன் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடியதான் ஒரு நிர்வேதி கிருபா கடாட்சத்தினால ஆண்டால் அருளி செய்த திருப்பாவை பிரபஞ்சத்தை ஒரு பாகரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 24வது பாகரம். அன்னி உலகம் அளந்தாய் அடி போற்றி தென்னங்கத்தன் நிலங்கை செத்தாய் திரள் போற்றி பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்ணகுணிகாய் எறிந்தாய் கதல் போற்றி பொன்னுமுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வெண்ணு வகை கிடக்கும் நெங்கையில் வேல் போற்றி என்னும் சேவகமே ஏற்றுப் பறைகொள்வான் இன்றையாம் மந்தோம் இறங்கேலோரும் பாவாய். பகவானிடத்திலே இங்கனே சுந்தரணி என்றவுடன் அவளும் இவர்களுக்காக சர்ப்பகதி கஜகதி ஜாகிரகதி சிம்மகதியிலே நடந்து வருகிறான். மேலும் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அனுகிரகிக்க வேண்டும் என்று கூறினவர்கள் அவன் நடை அலைகளும் திருவடி அலைகளும் மோகித்து அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடத் தொடங்கிவிட்டார்கள். அடிபோற்றி கடல் போற்றி குணம் போற்றி வேல் போற்றி என்று இவர்களுக்கு திருவிக்ரம அவதாரத்திலும் ராமாவதாரத்திலும் தான் அதிகமான ஈடுபாடு. ஆகையாலே ஓஞ்சி உலகல் அந்த சினத்தினால் தென்னலங்கை எல்லா அரக்கனை அம்பரமூடரத்து என்று பல பாசுரங்களில் மாற்றி மாற்றி அனுபவிக்கிறார்கள். அன்னி உலகமலந்தாய் அடி போற்றி. அன்று தன் விபூதியை மகாபலி அபகரிக்க அதனால் நோவு கிடந்த நீ இன்று ஆர்த்தியாலே நோக்கப்பட்டிருக்கிற நாங்கள். அன்று ஜெகத்தை மகாபலி அபிமானத்திலிருந்து மீட்டது, இன்று எங்களுடைய ஸ்ரீத்வ அபிமானத்திலிருந்து மீட்டது. அன்று நாட்டுக்கெல்லாம் தன் திருவடி தூளிதானம் பண்ணினது, இன்று உன் அழகியும் சீலத்தையும் எங்களுக்கு தானம் செய்தது. அன்று எல்லை கடந்து மகாபலியிடமிருந்து இந்த பூமியை மீட்டது. இன்று திராட்சிமார்கள் கூசி பிடிக்கும் பூத்தொடுமா போல மலர் மகள் கைவருட மலர்போது சிவந்தன என்றபடி திருவடிகளை கொண்டு காட்டையும் மேட்டையும் அளந்தது என்று வாமனாவதார சாமியும் கிருஷ்ணனுடன் சொல்கிறார்கள். அப்படி திருவுலகம் அளந்த ஆயாசத்தை போக்க தன் தகப்பனாரை போல உன் தேவடி செவ்வி திருக்காப்பு என்றபடி அளந்தாய் அடி போற்றி என்று போற்றுகிறார்கள். சென்றங்கு தன்னிலங்கை அங்குல் அக்ரேன தானியாம் என்று சொன்னவன் இருந்த இடத்திலேயே அவனை வரவழைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இலங்கைக்கு சென்று அவன் கதையை முடித்தான். காரணம் புலி கிடந்த தூத்திலே செல்லுமா போலே வழிபோக்கில் கரகபந்தாதிகளை அனாயாசமாக அழித்தவனை காணகம்படி உலாவி உலாவி கொடுமையான காட்டிலே சிறிய திருவடிகளை கொண்டு நடந்தவனை எவ்வாறு நடந்தனை அப்படிப்பட்டவனை தன் இலங்கை செத்தாய் அழகிய கோட்டைகளை எல்லாம் உடைத்து அழித்தவனை திரள் போற்றி மதிலுக்கு மதிலிடுமா போலே அந்த மிடுக்குக்கு திருப்பல்லாண்டு பாடுகிறார்கள். மல்லாண்ட விந்தோள் மணிவண்ணா என்று குடிப்பிறப்பாலே வந்தது. இலங்கை பாதாளாகப்படை ஒருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அத்திர வர கண் முடிபத்தும் ஒரு கொத்தன உயர்த்ததிரளோ என்றபடி போற்றி புகழ்கிறார்கள். பொன்னச்சகரம் உதைத்தாய் புகழ் போற்றி ஏழு மாச குழந்தையாக இருக்கும் பொழுது எம்பெருமான் கிருஷ்ணன் அந்த சகடாசனை வதம் பண்ணான் என்று அனுபவிக்கிறார்கள். யோசித் பூத திருஷந்த புலோட சகட ஸ்ரீமானி வைமானிக ஸ்ரோதலம்பனானி பசிதோத்தஞ்ச பரீட்சிந்தித கம்சனை கல்லை பெண்ணாக்கியவையால் வலிய சகடத்தை சகடாசுரனை தகர்த்தவையாய் கங்கையை உண்டாக்கியவையாய் சாம்பலிலிருந்து பரீட்சித்து மகாராஜன் எழும்படி செய்தவையாய் தூது முதலானவற்றிலும் இத்தகவை என்று வர்ணிக்க முடியாதவையான திருவடிகளின் செயல்களை நினைத்தது போல எந்த பாவிலே இந்த திருவடிகளை நேசத்தை ஸ்நேகத்தை செய்து கொண்டிருக்கிறதோ அந்த ரங்கநாதர பாவிலையே சரணமாக அடைகிறேன் என்று அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். ராவணனைப் போல விரோதிகளுக்கு மாரீச்சரைப் போல குற்றுயிராட்சி மேலே அனர்த்தம் விளைவிக்காமல் தாயும் கூட உதவாத தசையில் சகடாசுரனை அழித்தவனை ஆந்திரல் மீறி மொழிந்துள்ளக்கண் குலத்தை கடிந்தவர்கள் என்றபடியும் இச்சா மொழி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் ஜகேன மகதாயாந்தம் ராமன் சக்ராக பிரதானனம் வெயில் படாதபடி ராமனை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்றார்கள் வசித்தார்கள். அப்படி கஞ்சன் புணர்பிரியல் வந்த கரிய சகடம் உதைத்து அஞ்சகப் பெய்மகள் துஞ்ச வாய்மலை வைத்துகிறானே மஞ்சளும் செங்கல் நீரின் வாசிகையும் நாறு சார்ந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராடவாராய் என்று பொன்னச்சகடமுறைத்தாய் கள்ளச்சகடம் மருதும் கலக்கழிய உதை செய்த பிள்ளையரசே நீ பேயை பிடித்து மொழியுண்டவின்மை உள்ளவாறு அறியேன் ஒளியுடை வல்லறை நின்னாய் தள்ளுகொள் போதுவாகும் பரமனே காத்திடவாராய் பொன்னச்சகடம் உதைத்துதான் அந்த கண்ணனுக்கு நீராட்டி காப்பிடுகிறார் ஆழ்வார். ஒரு சகடமுடைய ஒரு காலுத்துணர்ந்தன உடல் மருதமுடைய ஒரு போது தவழ்ந்தன உரி கடவு அளவில் உரலோடு திரிந்தன புரிநெறிவை அருதருமன் வீடு புகுந்தன விடுதூது புகந்தன. இப்படி பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்ணுகுடிலாய் எரிந்தாய் கடல் போற்றி வழக்கன்று கண்டாய் வலி சகடம் செத்தாய் குழக்கன்று தீ விழுவின் கழிக்கெறிந்த தீமகி திருமாலே யார் விளங்கச் செய்தாய் பழி என்று கபித்தாசுரனும் மத்தாசுரனும் ஏக காலத்தில் வதம் செய்தவனை திருகாட்சகடம் தினமழித்து கண்ணால் விளங்காய் எரிந்தான் ஓரசுரன் விழாவாய் நிற்க ஓரசுரன் கண்ணாய் நிற்க கண்ணினை வாளோலை கட்டி கணிகள் உதயெறிந்து பின்தொடர்ந்தோடியோர் பாம்பை பிடித்துக் கொண்டாற்றினாய் போலும் என்று ஆழ்வார் நீராட்டம் பண்ணி அனுபவிக்கிறார். அப்பேற்பட்டதான சகடமுதத்தாய் புகழ் போற்றி கண்ணூரிலாயிருந்தால் கடல் போற்றி அந்த கடலுக்கு ஒரு போற்றி போழ்ந்து பாடுகிறார்கள். கனகதல் காண்பதற்கு சுதந்திரம் தேத்து வரும் வல்லாண்டே என்றபடி அந்த குஞ்சி திருவடிக்கு கடல் போற்றி என்று பாடுகிறார்கள். குன்னுகுடையா எடுத்தாய் குணம் போற்றி உண்ணவேந்தி குளிர்மழை காத்தவன் அன்னையாலம் நலந்த விரார் பரந்தன் திருவேங்கனமாமலை ஒன்றுமேதொட நன்னிலை ஓயுமே உன்னமெடுத்த விரான் அடியாருடன் ஒன்னில் இன்ன சடகோபனுரை இசையில் நன்னி புனைந்த ஓராயிரத்துளிவை விண்ணித்ததொன்பவே விற்கற்பார்க்கே. இப்படி குன்னு குடையாய் எடுத்தார். ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு சமயம் எம்பெருமான் ஒரு சங்கல்பம் பண்ணுகிறான். தான் கிருஷ்ணனாக பூலோகத்திலே விரதபூமியிலே அவதரிக்கப் போகிறேன். அதன் நோக்கம் பூபாரத்தை குறைக்க வேண்டும், சாது சம்ரக்ஷணம் பண்ண வேண்டும், அதனால் நீயும் என்னுடைய ராதையாக வர வேண்டும் என்று நீலாதேவி அழைக்கிறான். அதற்கு ராஜேஸ்வரியான ராதை ஒரு நிபந்தனை வைக்கிறார். நான் வர வேண்டும் என்றால் யமுனை நதியும் கோவர்த்தனகிரியும் பிருந்தாவனமும் இருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் வர முடியாது என்கிறார். இது கர்க்க சம்ஹிதை சொல்லுகிறது. எத்த விருந்தாவனம் நாத்தி எத்தனோ யமுனா நதி எத்த கோவர்தனோ நாத்தி அத்தமே நமனசுகம். உடனே பகவான் விரஜா நதியை யமுனையாகவும் கோவர்தனம் பிருந்தாவனம் எல்லாவற்றையும் பூமிக்கு வருமாறு அழைக்கிறான். கோவர்தன கிரி எல்லாம் வந்தது. அந்த கோவர்தன கிரியினுடைய மகிமையை நாரத மகரிஷி அசலாவான் என்ற ராஜாவுக்கு சொல்லுகிறார். கோதாவரி நதிக்கரையில் விஜய வித்ரன் என்ற ஒருவன் இருந்தான். அவன் வரி வசூல் செய்யக்கூடியவன். அவன் வரி வசூல் செய்து கொண்டு மதுரா நகரத்திற்கு சென்று வரி வசூல் செய்து திரும்பி வரும் பொழுது கோவர்த்தன மலையை கண்டான். அந்த மலை ஜொலிப்புடனும் தேஜசுடனும் மிகவும் அழகாக இருந்தது இவனை கவர்ந்தது. அதிலிருந்து ஒரு நீல நிறக்கல்லை எடுத்து கொண்டு வந்தான். விரஜபூமியை கடந்ததும் எதிரில் ஒரு ராட்சசன் வந்தான். அவனுடைய வாய் மார்பில் இருந்தது. அவனுக்கு மூன்று கால்கள், 64 அடி நீண்ட நாக்கு, கோரை பற்கள், சிவந்த கைகள், சிவந்த தலைமுடி. அவன் மிகுந்த பசியுடன் இருந்தான். அதனால் இவனை கண்டதும் இவனை உண்டு பசியாற வேண்டும் என்று நினைத்தான். இவன் அவனை பார்த்து பயந்து போய் பான பயத்தினாலே கையில் இருந்த நீலக்கல்லை அவன் மீது எறிந்தான். அந்த கல் ராட்சசன் மீது பட்டதும் அவனது உருவம் மாறி மார்பில் வனமாலையும் கையில் புல்லாங்குதலும் தலையில் முகுடமும் காதில் குண்டலமும் இவற்றால் பகவானைப் போல் தோன்றினான். அவன் புத்திமானாக பேச ஆரம்பித்தான். ஹே மானிடனே, இந்த கல்லை என் மீது நீ எறிந்ததால் ராட்சச சரீரத்திலிருந்து முக்தி அளித்து விட்டாய். இந்த பாஷாணம் சாதாரண பாஷாணம் இல்லை, இது சாட்சாத் பரமாத்மா கிரிராஜா. இதற்கு கோவர்தனகிரி என்ற பெயர். இதுவும் பரமாத்மாவும் வேறு வேறு அல்ல. இதை தரிசித்தாலே எல்லா பாவங்களும் போய்விடும். ரிஷிமுக பர்வதம், சஹ்யகிரி, தேவகிரி, பூமி முதலியவற்றை பிரதட்சணம் பண்ணினால் என்ன புண்ணியம் வருமோ அதைவிட கோடி புண்ணியம் இந்த கிரியை பிரதட்சணம் செய்தால் வரும் என்று கர்க்க சங்கிரியை சொல்லுகிறது. அதை கூறினான் அந்த ராட்சசன். முக்தி அடைந்ததான் அவன். கிரிராஜோ ஹரே ரூபம் ஸ்ரீமான் கோவர்தனோ கிரி சஸ்ய தர்சன மாத்திரேன நரோ யாதி கிருதார்த்தவான் கிரிராஜஸ்ய யாத்ராயாம் தஸ்மாத் கோடி குணம் பலம் கிரிராஜ சமம் தீர்த்தம் ந பூதம் ந பவிஷ்யதி. அந்த ராட்சசன் தனது முற்பிறவி கதையை கூறினான். பிராமண வைசிய சூத்திரர்களையும் பெண்களையும் கொலை செய்ததால் யமதூதர்கள் என்னை பல 1000 வருடங்கள் சித்திரவதை செய்தார்கள். அதனால் ஒரு மன்வந்தரம், அதாவது 360,720,000 வருடங்கள் ராட்சசனாகவே இருந்தேன். பிறந்த பூமியில் நுழைய முற்படும் போது தேவதூதர்கள் என்னை தடுத்து விட்டார்கள். அதனால் செய்வது அறியாது இந்த காட்டிலேயே இருந்து வந்தேன். இந்த கோவர்த்தன சிலா இந்த கல்லின் மீது தட்ட மாத்திரத்திலேயே எனக்கு முக்தி கிடைத்து விட்டது. உன்னால் எனக்கு சாப விமோசனம் கிடைத்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ரதம் வந்து அவனை ஏற்றிக்கொண்டு சொர்க்கலோகம் சென்றது என்று நாரதர் அந்த கதையை கூறி முடிக்கிறார். அப்படிப்பட்ட குன்றகுடையா எடுத்தாய் குணம் போற்றி, அந்த குணத்தை போற்றுகிறார்கள். கிருஷ்ணனுடைய குடை பிடித்தவுடன் எல்லாரும் சௌசல்யமான குணம். அந்த குன்றை எடுத்து குடையாக பிடிக்கிறான். அந்த குணத்தை வர்ணிக்கிறாங்க. சௌசீல்யம் முதலான சுரூப குணங்களை உடையவன், சௌந்தர்யம் முதலான திருமேன் குணங்களை உடையவன். இதை சுந்தரவாத ஸ்தவத்திலே கூறத்தாழ்வான் வர்ணிக்கிறார். சௌசீல்யாத்ரிதவத்சலத்வமிருதுஜா சௌஹார்தசாம்யார்ஜவைஹி தைர்யஸ்த்ரீயசுவீர்யசௌர்யகிருதிதா காம்பீர்யசாதுர்யகைஹி சௌந்தர்யாங்கிதசௌகுமார்யசமதா லாவண்யமுக்தேர்குணைஹி ஏவஸ்ரீதர்ஷண்டசைலநிலையே நித்யம் ஸ்திதத்சுந்தரா. திவ்யாத்மஸ்வரூபகுணம், ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் வசீவதான்யோ குணவான் என்ற இடத்துல அநேக குணங்கள் இருக்கும்போது குணவான் என்று எதை சொன்னால் சௌசீல்யம் அனுகூலமாக இருக்கக்கூடியதான ஒரு குணம், மிருதுதா மனநெகிழ்வு ஆத்ம குணம், சௌந்தர்யம் திருமேனி அவயங்களின் தனிப்பட்ட அழகு, லாவண்யம் வடிவழகு சமுதாய சோபை, சாம்யம் ஆத்ம குணம், பொது நின்ற சொன்னங்கள் தேவர் அசுரர் குரங்கு கழுகு கரடி ததிபாண்டன் இடையர் ஞானிகள் அஜ்ஞானிகள் என்று பாகுபாடு இல்லாமல் யாவரும் வந்தடி வணங்கம் அரங்க நகரத்து என்றவன் சமதா இணையடிகள் திருவடி தாமரைகள். அது இங்கே அப்பேற்பட்டதான சௌசீல்ய குணத்தை உடையவன் சர்வேஸ்வரன். மலையே உங்களுக்கு காக்கின்றது நான் அல்ல என்கிறான் எம்பெருமான். பரத்துவத்தை இவர்கள் பேசி என்னை தனிமைப்படுத்தி விட்டால் என்ன ஒன்று என்று அந்த கோவர்தனகிரியை கையிலே பிடித்து நிற்கும் பொழுது வாயில் வையகம் கண்டமடனல்லார் இங்க பார்க்கும்போது ஆயிரம் உத்திரங்கள்லாம் அருந்தெய்வம். அதனால பரத்தத்தை பேசிவிட்டால் என்ன பண்றது? அகம்போ பாந்த கோஜாதகா மற்றம் வந்தே நலஜாசே அகம் வந்தொரு விபாகியதான். என்னை உங்களுடைய பிள்ளை பேரன் அத்தான் அம்மாஞ்சி என்று பாருங்கோல், நான் வேறு யாரும் இல்லை என்கிறான் என்பருமான். பெண்ணு வகை கிடக்கும் நின்ற வேல் போட்டி சக்கரவர்த்தியும் மீன்பிடித்து பரிகரமும் மீன்பிடித்து பிள்ளைகளும் மீன்பிடித்தார் போலே சார்ந்த வண்ணம் இல்ல அந்த அந்த அன்னை கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்பேற்பட்டதான நந்தகோபன் வேல் பிடிக்க இவனும் வேல் பிடித்திருக்கிறார். நின்ற வேல் போட்டி எந்தெந்தம் உன் சேவகமே ஏற்று பருகொள்வான். உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் மன்னடங்க மனு வழங்கிக் கொண்ட இராம நம்பி என்னுடைய எங்கள் எம்பெருமானினி இங்கு போகின்றதே. வருக வருக இங்கே வாமன நம்பி வருக கரிய குழல் செய்ய வாய் முகத்துக்காகுத்த நம்பி சார்ந்த பாணி தளர்நடை நடவானா மாணிக்க குரலனே தாளேலோ வையமளந்தானே தாளேலோ ஓங்கி உலகளந்த சார்ந்தும் உதைத்த ஆயர் உலத்தினில் போட்ட வருதரும் புண்ணியனே உலகளந்த உம்பர் கோமானே இப்படி ஏற்றி பருகல்வான் இந்தியாம் வந்தோம் இறங்கு. பக்தபராதீனாய் கைங்கரியம் மண்ணு கொள்பவனை எங்கள் மேல் இரக்கம் காட்டுகிறார். பலிமதனிகாரானு விஷ்ணோகோ அகிலமதி பதவிகி விக்ரமே இரப்பிரமேயா அவதி மனதி கச்சனும் தாபராசிர்மதியக சமதனி பதரக்ஷே தாமதி மகிம்னான். சுவாமி தேசிகன் இந்த திருவிக்கிரம அவதாரத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த திருவிக்கிரமனாக வளர்ந்ததான எம்பெருமானுடைய அந்த திருமேனி தன்னுடைய திருவடியால லோகத்தை அளக்கும் பொழுது இந்த திருவடியிலே காத்திருக்கக்கூடியதான பாதுகை, அந்த பாதுகையை பார்த்து சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். திருவிக்கிரமான எம்பெருமான் எப்படி வளர்ந்திருக்கிறான், பகவானுடைய சர்வ வஸ்துக்களையும் கடந்து சென்ற அடி அந்த திருவடி அளவிட முடியாதது, முடிவு காண முடியாதது. அதே போல என்னுடைய பாவக்குழியல்களும் அதை அளவிட முடியாதது. அளவிட முடியாமல் இருக்கக்கூடியதான் அந்த பாவ கூட்டத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அன்னு உலகம் எம்பெருமான கண்ணச்சல் படாதிருக்க பெரியார் பல்லாண்டு பாடினார். அதே குடியில் வந்ததான ஆண்டாலும் இந்த பல்லாண்டு பாடுகிறார். திருப்பாவையில் திருப்பல்லாண்டு என்று இந்த பாசுரத்துக்கு அனுபவிப்பது உண்டு. எம்பெருமானுக்கு என்ன ஆபத்து வருமோ என்று அஞ்சு பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணுவது ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய கடமை. இங்கனே போந்தருளே அவனது திருவடி நோவுபடுமே கந்திருஷ்டிபடுமே என்று திருஷ்டி கழிக்கிறார்கள். மாணிகாத பிரதிஷ்டாந்தம் மகமஸ்வாத் சதீசமாக எத்ரோஞ்சமிதுனா தேகமவதி காமமோகிதம் என்று எம்பெருமானுக்கு ஒரு பல்லாண்டு. அந்த சரிய நதிக்கரையிலிருந்து வால்மீகி பகவான் வரும்பொழுது முத முதல்ல ரெண்டு கிரௌந்த பட்சிகள் ஆணும் பெண்ணுமாக இருக்கும் பொழுது அதை அடித்தான் ஒரு வேடம். அந்த ஆண் பறவை கீழே விழுந்தது. அந்த பிரித்ததான அந்த வேடன் வந்து சிரஞ்சீவியாக இருக்க மாட்டான் என்று சாபம் கொடுப்பது போல முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் வால்மீகி பகவான். இந்த இடத்துல மாநிஷாத ராவணனாகிற அந்த பட்சியை வதம் செய்ததான் எம்பெருமானே மான்னா மகாலட்சுமி நிஷாதம் வாசம் பண்ணக்கூடியதான அந்த எம்பெருமானை நீ சிரஞ்சீவி வாழ வேண்டும் என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார். விஸ்வாமித்திரருடன் நடந்து வரும் ராமராணியும் லக்ஷ்மணனையும் பார்த்து ஜனகன் திருஷ்டி வராமல் இருக்க யுமோ குமாரோ பத்ரந்தே என்று விஸ்வாமித்திரர் மங்களாசாசனம் பண்ணினாராம். இயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதவா பிரதீச்சைனாம் பத்ரந்தே தானிங்கிருமி சபாணினா. சீதையை கன்னியாதானம் செய்து கொடுக்கிறார் ஜனக மகாராஜ். பத்ரம் தே பத்ரம் என்று ஒரு மங்களத்தை சொல்கிறார் பல்லாண்டு. ஜதாயு மரண தசையில் ராமபிரானை பார்த்து நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்கிறாராம். பொய் நின்ற ஞானமும் பல்லா உழக்கும் மழக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பாம் இன்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவார் மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. அறிவின்மையால் நேரக்கூடியதான தீவினைகள் பல பல ஜென்மாக்கள். இது இந்த ஜென்மாக்கள் ஏற்படாதவண்ணும் நீ அனுகிரகிக்க வேண்டும். அடியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின் நீ ஆயிரம் பல்லாண்டு. ரெண்டு சுமங்கலிகள் எம்பெருமானை செலுத்தார்களா? அதில் ஒருவள் தனக்கு தீர்க்க ஆயுள் வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். மற்றொருவள் நான் தீர்க்க ஆயுளோடு சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். நம்மாழ்வார் முதல் பெண் என்று அனுபவிக்கிறார்கள். பெரியாழ்வார் இரண்டாவது பெண் பல்லாண்டு பாடினார் என்று. அப்படி ஆண்டாலும் 6 அடிகளால் பல்லாண்டு பாடுகிறார் இங்கே. அன்றும் இன்றும் ஒன்றுதான் என்று. சதுபகத சமாதி சந்தி யோகம் சமமதுரோபண தார்த்த வாக்கிய பத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் ரசசிரசஸ்தபதம் நிசாமயத்வம். இந்த ராமாயண ஸ்லோகங்களை படித்தாலோ கேட்டாலோ அது கண் முன்னர் காட்சிகள் நடப்பதே போல் இருக்குமா? ஆகையினாலே ஆண்டாலும் அன்று இவ்வுலகம் அளந்தான், இதோ இன்று நம் கண்ணு முன்னே காட்சிகள் தெரிகின்றன என்று காண்பிக்கிறார். பிரியக்கரவனாக எம்பெருமான உலகத்தை அளக்கும் பொழுது மன்னந்தன் தெய்வமார் கண்டு மகிழ்வெய்த முன் இவ்வுலகினை முத்தும் அளந்தவன் என்று விந்தியாவளி பாடுபவர்கள் வேடிக்கை பார்க்கும் விதத்தில் தன்னை தாழ்த்திக் கொண்டு அடியை முன்னை இறந்தவாறும் அங்கே நின்றால் கடலும் மண்ணும் விண்ணும் முடிய ஈரடியல் முடித்து கொண்ட முக்கியமும் என்று எம்பெருமான் உலகளந்ததை படம் பிடித்து காட்டுகிறார் ஆழ்வார். நடந்த கால்கள் நொந்தவோ நடங்க ஞாலமேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் மறைச்சுரம் கடந்த கால் பரந்த கால் விரிக்கரை குடந்தையுள் இடந்தவார் எழுந்திருந்து தேசு ஆழி கேசனே சென்னங்க தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி இளங்க மன்னன் ஐந்தொடைந்து பைந்தலை நிலத்துல கலங்க அண்ணு சென்னு கொண்டு வெண்ணி கொண்ட வீரனே விலங்கு நூலர் வேதனாவர் நீதியான கேள்வியார் பலங்கொல குடந்தையில் கிடந்த மாலும் அல்லையே. அவன் ராவணன் இருக்கும் இடத்துக்கே சென்று அத்திரவரக்கன் முடிபத்தும் ஒருவத்தன உதிர்த்த திரளோர் என்று திரளை போற்றுகிறார்கள். கண்ணுகுணிலா எரிந்தாய் கடல் போற்றி. கிருஷ்ணன் ஜாதகப்படி அவனுக்கு அஷ்டம சனி ராகு பார்வை செவ்வாய் சேர்ந்துள்ளது. இந்த கிருஷ்ணனை இவைகள்லாம் என்ன பண்ணும் என்று அனுபவிக்கிறான். மாடு கண்ணுகளை மேய்க்கப் போகிறான். விளாமரத்தூப்பு விளாம்பகப்பிரியன் ஒரு கன்று பத்ராசுரனாக இருக்கிறான். இன்னொன்னு விளாம்பழமாக இன்னொரு அசுரன் கபித்தாசுரன். பழக்கன்று கண்டாய் வணிக கடஞ்செத்தாய் பழக்கன்று நீ மதிக்க வேண்டாக குழக்கண்டு தீர்வின் காய்ந்தறிந்த காய்த்தெறிந்த தீமை திருவாலே பார்விளங்கச் செய்தாய் பழி குன்னுகுடையாய் எடுத்தாய் குணம் போக்கி. அப்படி அந்த அசுரர்கள் எல்லாம் பதம் செய்தான். 1000 கண்ணுடைய இந்திரனார்க்கென்று 1000 விழவெடுத்த பாசனம் நல்ல பண்டிகளால் புகழ் செய்து அதனை எல்லாம் போயிருந்து அங்கொரு பூத வடிவு கொண்டு உன்மகன் இன்னங்காய் மாயன்னதனை எல்லாம் முத்தவாரி வரைத்துண்டிருந்தான் போலும். கோவர்த்தன தெய்வம் நான் தான் என்று கிருஷ்ணன் ஒரு பெரிய பூத வடிவத்தை கொண்டு இந்திர பூஜைக்கு வைத்திருந்த எல்லாவற்றையும் தானே உண்டான் உலகம் உண்ட பெருவாயன். இதனால் 1000 கண்ணுடைய இந்திரன் அவனுடைய கண்ணெச்சில் படப்போகிற திருஷ்டி வந்திருக்குமே என்று திருஷ்டி கழிக்கிறார்கள். கொடியேறி செந்தாமரை கை விரல்கள் கோலமும் அழிந்தில வடித்தில வடிவேறு திருவுகர் நொந்து நில மணிவண்ணன் மலை ஓர் சந்திரகம். கிருஷ்ணன் மலையை தூக்கி பிடிக்கும் பொழுது யசோதை இட்டுவிட்ட மருதானியை அழியாமல் பார்த்து கொண்டானாம். அதற்கு திருஷ்டி பட்டு விடப்போகிறதே என்று திருஷ்டி கழிக்கிறார்கள். என்ன வகை கிடக்கும் நின் கையில் வேல் போற்றி எந்தெண்டும் உன் சேவகமே ஏற்று பறிகொள்வான் அன்னி உலகம் அலந்தாய் அடி போற்றி பதாக்கிரமண காலே தூ பிரம்மண ஆட்சாலி சம்பதம் மணிநூபரபூரிதம் ஜலம் தச்சோதனாத் அப்ராத் கிரிமூர்த்தினி சமாபதி. பரிசுத்தமான நீர் எல்லா பலனையும் கொடுக்க உள்ளது. அது சிலம்பாருபாயும் தன் திருமால் இரஞ்சோலையே சந்தடகாரகிலும் சுமந்து தடங்கள் ஒரு வந்திலும் சிலம்பாருடைய மாலிரஞ்சோலை சந்தொடுமணியும் மணிமையில் தலையும் தழிவந்தருள்கள் திறந்து வந்திழிதாரல் மாலிரஞ்சோலை வார்புணல் சோல் தன் மாலிரஞ்சோலை சிலம்பியலாருடைய திருமாலிரஞ்சோலை என்று அனுபவிக்கிறார்கள். அப்படி அன்னி உலகம் தேவர்களையும் மற்ற எல்லா ஜீவராசியும் சம்ரட்சணம் பண்ணுவதற்காக பகவான் உபேந்திரனாக வாமனாய் அவதரித்தான். சீதா வாசாச்சதிர்பாபூஷங்க சக்கர கதாதரஹ என்று அவதரித்தவனை பார்த்து மகரிஷிகள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். உடனே பிரஜாபதியை முன்னிட்டுக் கொண்டு இந்த குழந்தை வடுவிற்கு ஒரு உபநயன சம்ஸ்காரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். தம்வதும் வாமணம் திருஷ்டாமோதமானா மகரிஷயா கர்மாணி காரயாமாசு புரஸ்கிருத்த பிரஜாபதிம் தச்ச உபநீயமானேன் சவிதா பிரவீதி கிரகஸ்தவிர் பிரம்மசூத்திரம் மேகலாம் கஷ்யபோதி கதௌ கிருஷ்ணாஜினம் பூமிர் தண்டம் சோபோ வனஸ்பதி கௌபீனாச்சாதனம் மாதா ஜோ சக்கரம் ஜெகதப்பதேகே கமண்டலம் வேதகர்பா குசாம் சப்தரிஷயோ ஜதுஹு அக்ஷமாலாம் மகாராஜா சரஸ்வத்யாத்மனஹ தஸ்மாயத்துபநீதாய யக்ஷராத் பாத்திரிகாமதா பிக்ஷாம் பகவதி சாட்சாத் உமா அதாத் அம்பிகா சதி. இப்படி வாமனாய் அவதரித்ததான எம்பெருமானுக்கு உபநயன சம்ஸ்காரத்தை பண்ணி வைக்கிறார்கள். காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணக்கூடியவர் சூரியன். யஜ்ஞோபவீதம் பிரகஸ்பதி கொடுக்கிறார். பிரம்மச்சரிய ரக்ஷா மௌஞ்சி கஷ்யபர் கொடுக்கிறார். அஜினம் ஆயுர்வர்தனார்த்தம் பூமி தேவி அந்த கிருஷ்ணாஜினம் மான்சோல் கொடுக்கிறார். சோமஹா சந்திரன் ஓஷதி ஓஷதி பதிவு பலாச தண்டத்தை கொடுக்கிறார். மாதா அதிதி கௌபீனம் கொடுக்கிறார். தேவதைகள் சத்திரம் கொடை கொடுக்கிறார்கள். பிரம்மா கமண்டலம் கொடுக்கிறார். சப்தரிஷிகள் கர்ப்பம் கொடுக்கிறார்கள். சரஸ்வதி ஜபமாலை கொடுக்கிறாள். குபேரன் பிக்ஷாபாத்திரம் கொடுக்கிறான். அதிலே பார்வதி பிக்ஷை எடுக்கிறார். இப்படி பாகவதம் வர்ணிக்கிறது வாமன அவதாரத்திலே எம்பெருமான உபநயன சம்ஸ்காரம் பண்ணிடுது. எம்பெருமானுடைய நடைக்கும் கொடைக்கும் தகுந்தாற் போல திருவடியையும் திருக்கைகளையும் போற்றி பாடுகிறார்கள். வாமனான அந்த எம்பெருமான் மகாபலியை நோக்கி வருகிறார் யாத்திரம் கேட்பதற்காக. அப்பொழுது அவனுடைய நடையழகு பிடித்திருக்கக்கூடியதான கொடையழகு அவன் கொடுக்கக்கூடியதான கொடையழகு எல்லாவற்றையும் போற்றி பாடுகிறார்கள். எல்லோரையும் திருவடியால் தொட்டான். திருவடி தூளிதானம் பண்ணினான். ஸ்பர்சம் ஏற்பட்டது. எம்பெருமானுடைய அபிமானத்திற்கும் அவதாரத்திற்கும் காரணமான விராட்சியை காத்ததை மனதில் நினைத்துக் கொண்டு திருவிக்ரம அவதாரத்தையும் ராமாவதாரத்தையும் சேர்த்து போற்றுகிறார்கள். முதலில் அடி வைத்து கலந்த திருவடிக்கு அந்நிவ்வுலகமலந்தாய் அடி போற்றி என்கிறார்கள். அது முதல் அடி திருவடி அளந்தது. அடுத்து அடிமேல் அடி வைத்து நடந்து பல பதிவிரதங்கள் துன்பப்படும் இடத்திற்கு கடலை கடந்து சென்று செய்த பிறளுக்கு பெருமை பல்லாண்டு பாடுகிறார்கள். இப்படி சமுத்திரம் கடந்து லங்கை வரை சென்றது எதற்காக என்றால் விரோதி புத்தி தெளிந்து வணங்குவானோ என்பதற்காக. அப்படிப்பட்ட தேஜஸை போற்றி திரளுடையார் திரள் போற்றி கொன்னச்சகடம் உதைத்தா இவ்வுகள் போற்றி கண்ணுகுணிலா எரிந்தா இதழல் போற்றி சகடாசுர வகத்தை நினைவு கூறும்படியாக பிஞ்சு திருவுடியால் உதைத்து பொடிப்பொடியாக ஆக்கினதை நேரில் பார்த்த சிறுவர்கள் புகழ்ந்தார்கள். அந்த புகழ் போற்றி என்கிறார்கள். குணிலாய் எரிந்தாய். குணில் என்பது வீட்டி போன்றதான எரிதல். அதற்கான ஒரு சாதனம். அது கையால் செய்யக்கூடியதான செயல். அதை சொல்லும் இடத்திலே கடல் போக்கி என்று கடலுக்கு சொல்லலாமா என்றால் கையால் கன்றை சுழற்றி எரியும் பொழுது காலும் தூக்கப்படும். அப்பொழுது கையின் வேகமானது காலின் உந்துதல் அல்லது அழுத்தம் போன்றதான அளவை பொறுத்தே அமையும். அப்படி பயந்து ஓடக்கூடிய காலாக இல்லாமல் வீரத்தோடு செயல்படும் காலிற்கே வீரகடல் போட்டிருப்பார்கள். ஆகையாலே கடல் போற்றி என்று போற்றுகிறார்கள். கரும்பார் நீல் வயலுள்ள இடத்திலே கண்ணி ஒரு தீக்கு சூழ்வலை வைத்து திரிந்து வந்த அந்த கடலுக்கு ஆழ்வார் காப்பித்தது போலே கடல் போற்றி குணம் போற்றி. சௌசீல்யம் என்பது சம்பிரதாயத்திலே பிரசித்தம். உபய விபூதி நிர்வாகனான எம்பெருமான் சர்வேஸ்வரன் இடையர்களுக்கும் இடைச்சிகளுக்கும் கொடைப்பிடித்தான் என்றால் சௌசீல்யம் சொல்ல முடியுமா என்றால் மலையை பூஜிக்க செய்து உங்களை மலையே காட்டுகின்றது பாருங்கோல் என்று மலைக்கு பெருமை ஏற்படும்படி செய்த இவன் குணம் எங்கே என்று அனுபவிக்கிறார்கள். ஏழு நாட்கள் இடைவிடாமல் விரல் நுனியில் மலையை தரித்து தாங்கிய போது இடையர் ஜாகிர் எல்லோரும் இவன் யார் என்று கேட்கும்போது தன் பரத்வத்தை பேசினால் சௌசல்யத்திற்கு கேடு ஏற்பட்டுவிடும் என்று தன் மேன்மையை மறைத்து அகம் வோ பாந்தவோ ஜாதா என்றபடி என்னை பிள்ளையாகவும் பேரனாகவும் அப்பனாகவும் அம்மாஞ்சியாகவும் அப்பனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாய் என்று பந்துக்களாக துவேவ மாதா சுதிதா துவேவ அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். நான் வேறு யாரும் இல்லை என்று சொன்ன சௌசல்ய குணத்தையே குணம் போற்றி என்று பாடுகிறார்கள். வெண்ணு பகைகளுக்கும் பகைவரை அழிப்பது என்பது கிடையாது, அவர்களை ஜெயித்து தன்மேல் இருக்கும் பகையை மறக்கச் செய்து சிநேகமாற்றிக் கொள்ளும் தன்மையை உடையவன். அழியும் வரை அவிவேகிகளாக இருப்பவர்களை அடுத்த பிறவியிலாவது பகையில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக செய்வதே சத்ரு நிரசனம். அவற்றை போட்டுகிறார்கள். உன் சேவகமே ஏத்தி சௌந்தர்யம் லாவண்யம் யௌவனம் முதலியவற்றை ஏற்றவோ பக்தபராதீனாக இருந்து எங்களது கைங்கரியங்களை ஏற்று உகக்க வேண்டும் என்றோ புகழ்ந்தோ நாங்கள் பாடுவதற்கு இங்கு வரவில்லை. இன்றியாம் வந்தோம் கோபர்களின் வேண்டுதலுக்கு இணங்க ஏற்ப வந்தோம். அதுவும் உன் சேவகமே ஏற்றி மற்றொருவரின் சேவகத்தை ஏற்கவும் மாற்றவும் ஸ்மரிக்கவும் மாற்றோம். காரணம் பறைகொள்வான் சர்வ ரட்சகனாகவும் பரம ஆப்தனாகவும் இருக்கக்கூடிய உன்னிடமே பறை பெற வேண்டும். அதனால் அனன்ய கதிகர்களான எங்களுக்கு தயை புரிந்து அனுகிரகிக்க வேண்டும். இன்றியாம் வந்தோம் என்று பிரார்த்திக்கிறார்கள். கவிதாருக்கு சிம்மாய கல்யாண குணகாலனே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம சிவதே வராக மகாதேசிகாய நம சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நம சிவத்தி கோதாயை நம.